கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நெகிரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் இந்த தீனுல் இஸ்லாத்தை அப்பழுக்கற்ற பரிசுத்தமான மார்க்கமாக அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கின்றான். இந்த மார்க்கம் உலகில் உள்ள எல்லா மதங்களை விட, எல்லா சமயங்களை விட, எல்லா இசங்களை விட, எல்லா கொள்கைகளை விட இது மேலோங்கி இருப்பதற்கு காரணம், இந்த மார்க்கத்தை உருவாக்கியதும் வடிவமைத்ததும் இதனுடைய கொள்கைகளை வகுத்து கொடுத்ததும் ரப்புல் ஆலமீனாகிய அல்லாஹ். அதனால்தான் உலகத்தில் எல்லா மதங்களுடைய கொள்கைகளை விட, எல்லா மதங்களுடைய கோட்பாடுகளை விட அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தினுடைய கொள்கைகளும் கோட்பாடுகளும் மிகப்பெரிய சிறப்பானதாகவும் வித்தியாசமானதாகவும் இருப்பதை நாம் பார்க்கலாம். ஆனால் அப்படிப்பட்ட இந்த தீனுல் இஸ்லாத்திலே அறிவுக்கு ஒவ்வாத, அறிவுக்கு புரியாத, அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கும் ஒவ்வாத எத்தனையோ அனுஷ்டானங்களையும் நூதன அனாச்சாரங்களையும் மார்க்கத்தில் இல்லாத பிதாத்துகளையும் ஹுராஃபாத்துகளையும் மனிதர்கள் தங்களுடைய சுயநலன்களுக்காக மார்க்கத்தின் பெயரால் உருவாக்கி வைத்திருப்பதையும், அதனால் பாமர மக்கள் அதை உண்மை என்று நம்பி வழிகட்டு போவதையும் நாம் பார்க்கின்றோம். காரணம் என்னவென்றால், என்றைக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த உலக மக்களை அவன் அழிவிலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்திற்கு சென்று சேர்க்க வேண்டும் என்று ரப்பல் ஆலமீன் விரும்பி இந்த மக்களுக்கு தேவையான எல்லா விதமான வழிகாட்டுதல்களையும் எல்லா விதமான நேர்வழியையும் தன்னுடைய ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலமாக இந்த உலகத்திற்கு வழங்கினானோ, அப்பொழுதே அல்லாஹ்வுடைய விரோதியாகிய ஷைத்தான் அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த சில சக்திகளை வைத்து, சில ஆற்றல்களை வைத்து அவனும் தன்னாலான எல்லா விதமான முயற்சிகளையும் சூழ்ச்சிகளையும் செய்ய ஆரம்பித்தான். இந்த மனிதர்கள் ஒருபோதும் நேர்வழி பெற்றுவிடக்கூடாது, ஒருபோதும் நேர்வழி அடைந்துவிடக்கூடாது, இவர்கள் எந்த சூழ்நிலையிலாவது, எந்த ஒரு கட்டத்திலாவது, எந்த ஒரு காலகட்டத்திலாவது இவன் வழிகேட்டிற்கும் அல்லாஹ்வுடைய சோதனைக்கும் அல்லாஹ்வுடைய கோபத்திற்கும் ஆளாகக்கூடிய காரியங்களை செய்து இவன் தன்னுடைய இறுதி இருப்பிடமாக தன்னுடைய நரகத்தை ஆக்கிக் கொள்ள வேண்டும் என்று ஷைத்தான் அதற்கு மேல் கங்கணம் கட்டிக்கொண்டு வேலை செய்ய ஆரம்பித்தான், செய்து கொண்டிருக்கின்றான். அந்த ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளுக்கு ஆட்பட்டுதான் மனிதர்கள் தங்களுடைய அல்லாஹ்வாலும் தங்களுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாலும் தங்களுக்கு அருளப்பட்ட அல்லாஹ்வுடைய அடிப்படை வேதமான இறுதி வேதமான அருள்மறை குர்ஆனாலும் பெருமானாருடைய போதனைகளாகிய ஹதீஸ்களாலும் அங்கீகரிக்கப்படாத, ஆதரிக்கப்படாத, எடுத்து சொல்லப்படாத, சொல்லப்போனால் கண்டிக்கப்பட்ட, அல்லாஹ்வாலும் அல்லாஹ் ரசூலாலும் கண்டிக்கப்பட்ட, தவறு என்று சொல்லப்பட்ட விஷயங்களை எல்லாம் மார்க்கம் என்ற பெயரிலே மனிதர்கள் செய்ய ஆரம்பித்தார்கள் ஷைத்தானுடைய சூழ்ச்சியினால். அருமைக்குரியவர்களே, மற்ற பாவங்களை செய்யக்கூடியவர்களும் ஷைத்தானுடைய சூழ்ச்சினால் தான் பாவங்களை செய்கின்றார்கள். இன்ன பிற அல்லாஹ்வால் தடை செய்யப்பட்ட அனைத்து ஹராமான காரியங்களை செய்யக்கூடியவர்களும் ஷைத்தானுடைய சூழ்ச்சினால் தான் செய்கிறார்கள். ஆனால் இந்த பிதாத்துகள், ருசுமாத்துகள், ஹுராஃபாத்துகள் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வாலும் அல்லாஹ் ரசூலாலும் வன்மையாக கண்டிக்கப்பட்ட மார்க்கத்தில் இல்லாத அனாச்சாரங்களை மார்க்கத்திலே நுழைத்து சொல்ல செய்யக்கூடிய இந்த காரியங்களை ஷைத்தான் மனிதர்களை வழியெடுப்பதற்கு என்ன ஆயுதத்தை பயன்படுத்தினான் என்றால், உலக மோகம், உலகத்தின் மீது கொண்ட வெறி, உலகத்தினுடைய பணத்தின் மீதும் செல்வத்தின் மீது கொண்ட பேராசை, இதைத்தான் ஷைத்தான் தன்னுடைய ஆயுதமாக கையில் எடுத்து மனிதர்களை வழிகெடுக்க ஆரம்பித்தான். அந்த வழிகேட்டில் அவன் மிகப்பெரிய வெற்றியும் பெற்றுக் கொண்டிருக்கின்றான் என்று தான் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இன்று பார்க்கின்ற சகோதரர்களே, அப்பாவி பாமர மக்கள், மார்க்கத்தை விளங்காத மக்கள், மார்க்கத்தை அவர்கள் சொல்லும் பொழுது இதெல்லாம் மார்க்கத்தில் இல்லாத விஷயங்கள், இந்த விஷயம் எல்லாம் மார்க்கம் அல்ல, இது ஷைத்தானுடைய வழிகேடு, இது அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தராத வழிகேடு, அல்லாஹ்வுடைய ரசூலுடைய உத்தம சஹாபாக்கள் நமக்கு செய்து காட்டாத வழிகேடு, நம்முடைய கண்ணியத்திற்குரிய இமாம்கள், கண்ணியத்திற்குரிய முன்னோர்கள், கண்ணியத்திற்குரிய மரியாதைக்குரிய நான்கு இமாம்கள் போன்ற கண்ணியமிக்கவர்கள் எல்லாம், பெரும் பெரும் அறிஞர்கள் எல்லாம் நமக்கு சொல்லித்தராத இது பிதாத்துகள், அனாச்சாரங்கள், விட்டுவிடுங்கள் என்று சொல்லும் பொழுது பாமர மக்கள் அதை விளங்கிக் கொள்கிறார்கள், விட்டுவிடுகின்றார்கள். ஓ, இதெல்லாம் தவறா, இவ்வளவு காலமா தப்புனே தெரியாமல் செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, இப்பதான் மாஷா அல்லாஹ் நீங்க சொல்றீங்க தப்புன்னு சொல்றீங்க, அது ஆதாரப்பூர்வமா நிரூபிக்கிறீங்க, எங்களுக்கு தப்புன்னு உணர்றோம், இதுக்கு முன்னாடி இதெல்லாம் தவறுன்னு சரியாம செஞ்சுக்கிட்டு இருந்தோம் என்று புற உணர்ந்து புரிந்து அந்த தவறுகளிலிருந்து தௌபாசி விலகிறார்கள். ஆனால் அந்த காரியங்களை, அந்த பிதாத்துகளை, அனாச்சாரங்களை வைத்து யார் வயிறு வளர்த்து கொண்டிருக்கிறார்களோ அந்த வயிறுகள் இருக்கக்கூடிய முல்லாக்கள் தங்களை ஆலிம்கள் என்ற போர்வையிலே வந்து வழிகெடுக்கும் பொழுதுதான் இந்த மக்கள் குழம்பி போகிறார்கள். இது தவறு என்று தெரியும் பொழுது மக்கள் தவறு என்று விலகிக் கொள்கிறார்கள். தவறுதானா? இவ்வளவு எங்களுக்கு இவ்வளவு தெளிவா சொல்லலங்க, தப்புதானா? அப்புறம் விட்டுறோம், தௌபா செய்யறோம், தௌபா செய்கிறார்கள். ஆனால் அந்த காரியங்களை வைத்து வயிறு வளர்க்கக்கூடிய ஒரு கூட்டம், அந்த கூட்டம் தங்களுக்கு தாங்களே வைத்துக் கொண்ட பெயர் அகலு சுன்னா என்று, இல்லை என்றால் அவர்களுக்கு ஒரிஜினல் பேர் பரேலவிகள் என்பது. இந்த பரேலவிகளுடைய கூட்டம் தான் தங்களுடைய வயிற்று பிழைப்புக்காக, தங்களுடைய அற்பமான வயிற்றை நிறைப்பதற்காக, இந்த உலகத்தினுடைய செல்வம், உலகத்துடைய காசு, உலகத்துடைய பிழைப்பு நம்முடைய கையை விட்டு பறிபோகிறதே என்ற எண்ணத்திலே இந்த பரேலவிகள் தங்களுக்கு தாங்களே சுன்னத் ஜமாத் என்ற ஒரு போலி போர்வையை போர்த்தி கொண்டு மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள். இல்லை என்றால் இன்று மக்களிடத்திலே நாம் இன்று வரை சகோதரர்களே இவ்வளவு மக்களுக்கு பிரச்சாரங்கள் செய்தப்பட்ட பிறகும், மக்களுக்கு இவ்வளவு தெளிவான உலமாக்கள், மதரசாக்கள், அற்புதமான ஃபத்வாக்கள் கொடுத்த பிறகும், இதெல்லாம் கூடாது, இதெல்லாம் பிதாத்து, இதெல்லாம் செய்யக்கூடாது என்று மதரசாக்கள் ஃபத்வா கொடுக்கப்பட்டு விட்டன. மதரசாக்கள் மூலமாக பெரும்பேரும் நல்ல அறிஞர்கள், உலமாக்கள் இதை பற்றி தெளிவாக விளக்குகின்றார்கள். இவ்வளவு தெளிவான பிறகும் நம்முடைய மக்கள் ரஜப் மாதம் வந்துவிட்டால் ஜாஃபர் சாதிக் அவங்க பேரில் பூரியான் ஃபாத்தியா ஓதணும், ஷாபான் மாதம் வந்துவிட்டால் கபராளிகள் பேரில் ரொட்டி சுட்டு ஃபாத்தியா ஓதணும் என்று இந்த மூடப்பழக்கங்கள் இன்றும் முழுமையான முறையில் ஒழிக்கப்படாமல் இருப்பதை பார்க்கின்றோம். இதற்கு காரணம் மக்களுடைய அறியாமை என்று சொல்வதை விட அதை வைத்து வயிறு பிழைக்கக்கூடிய சில பரேலவிகளுடைய வேலைகள் இது. இந்த பரேலவிகள் தான் மக்களுடைய தங்களுடைய சுயநலன்களுக்காக, தங்களுடைய அற்பமான வயிற்று பிழைப்புக்காக, இல்லாத பொல்லாத மார்க்கத்தில் இல்லாதவற்றையெல்லாம், எதையெல்லாம் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹராம் என்று சொன்னார்களோ அதையெல்லாம் மக்களை செய்ய சொல்கிறார்கள். அதையெல்லாம் செய்ய தூண்டுகிறார்கள் மக்களை, இதெல்லாம் செய்யுங்க, இதெல்லாம் மார்க்கத்தில் இருக்குது. அதுக்கு இல்லாத பொல்லாத அரபியில் நாலு வார்த்தையை சொல்லி ஹதீஸுங்கிற பேரில் இல்லாத இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸுகளையும், பொய்யான ஹதீஸுகளையும், பலகீனமான ஹதீஸுகளையும் மக்கள்கிட்ட சொல்லும் பொழுது மக்கள் ஹஸரத் அவங்களும் ஆலிம் தானே, அவங்க சொல்றது சரியாத்தானப்படுது என்று குழம்பி போகக்கூடிய நிலையை பார்க்கின்றோம். அருமைக்குரியவர்களே, ஒன்றை நன்றாக விளங்கிக் கொள்ளுங்கள். எப்பொழுது ஒரு விஷயத்தை தவறு என்று நீங்கள் புரிந்து கொண்டீர்களோ, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த அறிவை வைத்து, அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த ஞானத்தை வைத்து, இதெல்லாம் தவறுகள், இதெல்லாம் பிதாத்துகள், நம்ம இவ்வளவு காலமா தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இனிமே செய்யக்கூடாது என்று எப்பொழுது அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து விட்டானோ, அதற்கு பிறகு எந்த ஷைத்தான் வந்து குழப்பினாலும் குழம்பாமல் இருப்பதுதான் நம்முடைய ஈமானுடைய அடையாளம். அந்த ஷைத்தான் பெரிய பெரிய தாடி வச்சிருப்பான், பெரிய பெரிய தலப்பா கட்டியிருப்பான், பெரிய பெரிய அறிவுஞானத்தோடு பேசுவான், பெரிய பெரிய அரபு வார்த்தைகளை சொல்லுவான், நீங்க கேள்விப்படாத அதிசயங்களை எல்லாம் சொல்லுவான். இதையெல்லாம் பார்த்து பாமர மக்களாகி நீங்கள் குழம்பி விடக்கூடாது. என்றைக்கு ரப்புல் ஆலமீன் இதெல்லாம் தவறு என்று திருந்தக்கூடிய வாய்ப்பு கொடுத்து விட்டானோ, பாக்கியத்தை கொடுத்து விட்டானோ, தெரியாம செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க, தப்பு தெரியாம செஞ்சுக்கிட்டு ஒரு காலத்தை அந்த பிதாத்துல அனாச்சாரங்களை திருந்திட்டோம், இனிமே விட்டலாம் என்று முடிவு பண்ணிவிட்டீங்களோ, அதற்கு பிறகு சைத்தான் சும்மா இருப்பானா? தன்னுடைய அடிவருடுகளை, பெரிய பெரிய அடிவருடுகளை வேஷம் போட்டு அனுப்பி வைப்பான். அந்த வேஷத்தை பார்த்து நாம் ஏமாந்து விடக்கூடாது சகோதரர்களே. அவர்களுடைய ஏமாற்றக்கூடிய அரபு வாசங்களை பார்த்து ஏமாந்து விடக்கூடாது. இல்லை என்றால் அந்த பூரியா ஃபாத்தியா என்று சொல்லக்கூடிய ஃபாத்தியாவில் இருக்கக்கூடிய பிதாத்துகள் சென்னையில் வேண்டுமானால் ஓரளவு குறைந்திருக்கலாம், ஆனால் கிராமப்புறங்களில் பார்க்கும் பொழுது இன்று வரை இந்த பூரியான் ஃபாத்தியாவுடைய பிதாத்துகள் என்ன, அனாச்சாரம் என்ன, விறகு வெட்டியான் கிஸ்ஸாங்கிற பேர்ல ஒரு ஏதோ ஒரு கித்து போன ஒரு கிறுக்கன் எழுதி ஏதோ கதை எழுதி வச்சிருக்கான், அந்த கதையை உட்கார்ந்து பெண்கள் படிப்பதென்ன, அதை பயபக்தியோடு கேட்பதென்ன, பெண்கள் உட்கார்ந்து அது 16 செய்யுதுமார் நோம்பா, அந்த 16 மாசத்துக்கு தொடர்ந்து நோம்பு வச்சா அந்த செய்யுதுமார்கள் பேர்ல அந்த விறகு வெட்டியான் கிஸ்ஸால வருது, அந்த விறகு வெட்டியான் கிஸ்ஸாலே 16 செய்துமார்கள் பேர்ல தொடர்ந்து நோன்பு வச்சா அந்த 16 செய்துமார்கள் நோன்பு முடியும் பொழுது அந்த வீட்டில் உள்ள குமருக்கு மாப்பிள்ள கிடைச்சிருமா? எங்க கை வைக்கிறாங்க பாருங்க. இரண்டாவது சமுதாயத்திலே, குறிப்பாக தமிழ் பேசக்கூடிய தமிழ் முஸ்லீம் சமுதாயத்திலே, குறிப்பாக அல்லது இந்திய முஸ்லீம்களுடைய சமுதாயத்திலே பெண்ணுக்கு மாப்பிள்ளை கிடைப்பது என்பது வரதட்சணை கொடுமையின் காரணமாக மிக அபூர்வமா இருக்கின்றது. வரதட்சணை கட்டணம் மாப்பிள்ளை லேசா அமையறதில்லை. அதனால பெண்களுடைய இந்த பலகீனத்தை பயன்படுத்திக் கொண்டு நீ 16 யாருக்காக வைக்க வேண்டிய நோன்பு, அல்லாஹுக்காக வேண்டித்தான் ஒரு நோன்பு வைக்க வேண்டிய, எந்த நோன்பு வைத்தாலும் அந்த நோன்பை 16 செய்துமார்களுக்கான நோன்பு இங்கே, அந்த 16 செய்துமார்கள் பேர்ல என்னென்ன சடங்குகள், அது ஏதோ நோன்பு திறக்கும் பொழுது வெள்ளமும் வெள்ளை எள்ளு வச்சுதான் நோம்பு திறக்கணுமா? அந்த நோன்பு திறக்கும் பொழுது எந்த விதாத்துகளை கொண்டு, எந்த இபாதத்தை கொண்டு, எப்படி விதாத்துகளோடு சேர்த்து அரபிய தமிழ் அழகா சொல்வார்கள், புனுகு பூசப்பட்ட மல உருண்டைகள் இவைகள். மேலே இபாதத் என்ற புழுகு பூசி உள்ளே இருப்பது மல உருண்டைகள். அந்த மல உருண்டைகளையும் ஷிர்க்குகளையும் பிதாத்துகளையும் மக்களை செய்ய வைத்து மக்களை வழிகெடுக்கக்கூடிய கூட்டத்தை பார்க்கின்றோம். அந்த நேரத்தில் தான் அந்த 16 செய்யதுமார்கள் நோன்பு ஓதக்கூடிய அந்த ஜாஃபர் சாதிக் அவர்கள் பேரில் அந்த ஃபாத்தியா ஓதும் பொழுதுதான் அதிலே தமிழ் முஸ்லீம்களும் உருது முஸ்லீம் வித்தியாசப்படுவார்கள். தமிழ் முஸ்லீம்கள் அதற்கு வைத்த பேரு ஜாஃபர் சாதிக் ஃபாத்தியா, உருது முஸ்லீம் அதுக்கு வச்ச பேரு பூரியா ஃபாத்தியா. அந்த பூரியா ஃபாத்தியா கூட சடங்குகள் என்ன, அந்த தண்ணீரை வானம் பார்த்த கூடாது, அந்த பூரிய துணியை போட்டு மூடி வைக்கணும், அந்த கீர் என்று சொல்லக்கூடிய இனிப்பை மூடி போட்டு மூடி வைக்கணும், இப்படிப்பட்ட சடங்குகள் இல்லாத சம்பிரதாயங்கள் அனாச்சாரங்கள் எல்லாம் சொல்லிக் கொடுத்து மக்களை வழி எடுக்கக்கூடிய சூழ்நிலை பார்க்கின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அன்பு சகோதர சகோதரிகளே, அல்ஹம்துலில்லாஹ் கடந்த 15 ஆண்டுகளாக சஹர் நேர நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய மார்க்க சம்பந்தமான உங்களுடைய சந்தேகங்களுக்கு பதிலளித்து வருகின்றேன். இந்த ஆண்டு உலகில் உள்ள முஸ்லீம்கள் சந்திக்கக்கூடிய விதவிதமான பிரச்சனைகள், விதவிதமான குழப்பங்கள், அவைகளுக்கு என்ன தீர்வு என்று தெரியாமல் அலையக்கூடிய அவலங்கள், இவற்றையெல்லாம் நாம் விவாதிப்பதற்காக பிரச்சனைகளும் தீர்வுகளும் என்ற தலைப்பிலே உலக முஸ்லீம்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றியும் அதற்கு இஸ்லாம் சொல்லக்கூடிய தீர்வை பற்றியும் ஒரு நல்ல வித்தியாசமான நிகழ்ச்சி ஒன்று இன்ஷால்லா உங்களுக்கு தர இருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சி நல்ல முறையிலே ஒளிபரப்பாவதற்கு உங்களுடைய வியாபார ஸ்தாபனங்களுடைய விளம்பரங்கள் எங்களுக்கு தேவைப்படுவதால் அருமை சகோதரர்கள், உங்களுடைய வியாபார ஸ்தாபனங்களின் விளம்பரங்களை எங்களுக்கு கொடுத்து இந்த நிகழ்ச்சி சிறப்பாக வெளிவர, சமுதாயத்திற்கு பயன்பெற நீங்கள் எல்லாம் உதவி செய்யுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அது சம்பந்தமான தொடர்புக்கு 7418186240 7418186240 என்ற எண்ணில் தொடர்பு கொள்ளுமாறு மிக்க அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். அருமைக்குரியவர்களே, இதையெல்லாம் கற்றுக் கொடுத்தது இந்த பரேலவிகள். மக்களுடைய ஈமானை கெடுப்பதற்காக ஷியாக்களுடைய வழியிலே வந்து இந்த பரேலவிகள் இவர்கள் தான் இந்த விதாத்துகள் அனாச்சாரங்களை கற்றுக் கொடுத்தார்கள். அது கபர் வழிபாடாக இருக்கட்டும், கபருளை பொறுத்தக்கூடிய போர்வையாக இருக்கட்டும், அங்கு நடத்தக்கூடிய உருசுகளாக இருக்கட்டும், இவை அனைத்துமே இஸ்லாத்தினுடைய எதிரிகளாகவும் இஸ்லாத்திற்கு வெளியே சென்ற ஷியாக்கள் கற்றுக் கொடுத்த அந்த வழிமுறைப்படி இந்த பரேலவிகள் கற்றுக் கொடுத்த அனாச்சாரங்கள். சமீபத்திலே மக்கள் எல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் ஓரளவு தெளிவாக வந்து கொண்ட நேரத்திலே கொஞ்ச காலமாக இந்த பரேலவிகளுடைய ஃபித்னாக்கள் தலை தூக்கி வருவதை பார்க்கின்றோம். குதர்க்கவாதிகளுடைய குதர்க்கங்கள் தலை தூக்கி வருவதை பார்க்கின்றோம். அதிலே ஒரு பரேலவி ஒரு முறை மக்களுடைய கேள்வி பதில் நிகழ்ச்சியிலே பதில் சொல்கின்றார். ஒரு மனிதர் கேட்கிறார், தர்காவுக்கு போகலாமா உருசுக்கு போகலாமா என்று. போகலாம் என்று சொல்கின்றார். அதற்கு அந்த கேள்வி கேட்ட மனிதர் மறுப்பு தெரிவிக்கிறார். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் இருக்கின்றது, லா தஜஅலு கப்ரி ஈதா, என்னுடைய கபரை ஈது கொண்டாடும் இடத்தை போன்று ஆக்கிவிடாதீர்கள். என்னுடைய கபரை உலகத்திலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட உயர்ந்து மிகச்சிறந்த ஒரு விஐபியோ, மிகச்சிறந்த ஒரு மனிதரோ கியாமத் நாள் வரை வரப்போவதில்லை. அந்த உலகத்திலே மிகச்சிறந்த விஐபியான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என்னுடைய கபரை நீங்கள் ஈது கொண்டாடும் இடமாக ஆக்கி விடாதீர்கள். ஈது கொண்டாடும் இடம் என்ன? சாதாரண பாமர மனுஷன் சொல்லியோ அங்க மேடை போட்டு, பந்தல் போட்டு, தோரணங்கள் கட்டி, லைட்டுகள் போட்டு, சீரியல் லைட் போட்டு, பாட்டு கச்சேரி வச்சு பாட்டு கொண்டாடி என்னுடைய கபரை அசிங்கப்படுத்தி விடாதீர்கள், ஈதை போன்று கொண்டாடும் இடமாக ஆக்கி விடாதீர்கள். ரசூலா தெளிவா சொல்றாங்க. இந்த ஹதீஸை அந்த மனிதர் கேட்டு, ரசூலாவுடைய ஹதீஸ் இப்படி இருக்குது, என்னுடைய கபரை ஈது கொண்டாடும் இடமா ஆக்காதீங்கன்னு சொல்லி, ஆனா நீங்க தர்காக்கு போலாம் உருசு கொண்டாடலாம் சொல்றீங்கன்னு போது அந்த ஹதீஸ்க்கு அவர் விளக்கம் சொல்கின்றார். எப்படி ஈது கொண்டாடாதீங்கன்னு ஹதீஸ் இருக்குது, ஈது கொண்டாடும் இடமா ஆக்கிற ஹதீஸ் இருக்குது, ஆனா அதுக்கு இந்த வஹாபிகள் சொல்ற மாதிரி அர்த்தம் இல்லை. யாரு இந்த ஹதீஸை சொல்லி இது அந்த தர்காவுக்கு போகாதீங்க, உருசு கொண்டாடாதீங்க, உருசுக்கு போறது பிதாத்து என்று சொல்லப்பட்டால் அதுக்கு பேர் என்ன? வஹாபி. இந்த வஹாபிகள் சொல்வதை போன்ற அர்த்தம் இல்ல. நாம சொல்ற அர்த்தம் என்ன, சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, ஈதுங்கிறது வருஷத்துக்கு எத்தனை நாள் கொண்டாடுவோம்? அவர் கேட்கிறார், வருஷத்துக்கு எத்தனை நாள் கொண்டாடுவோம்? ரெண்டு ஈது தான் கொண்டாடுவோம். அந்த மாதிரி வருஷத்துக்கு ரெண்டு தடவை மட்டும் தர்காவுக்கு போகாதீங்க, டெய்லி போங்கன்னு அர்த்தம். அதுக்கு டெய்லி போங்கன்னு அர்த்தம். அதுக்கு வருஷம் ரெண்டு தடவை மட்டும் மேடை போடாதீங்க, வருஷம் ரெண்டு தடவை மட்டும் இது கொண்ட பந்தல் போடாதீங்க, வருஷம் ரெண்டு தடவை மட்டும் சீரியல் போடாதீங்க, வருஷம் ரெண்டு தடவை மட்டும் பாட்டு கச்சேரி நடத்தாதீங்க, வருஷத்து ரெண்டு தடவை மட்டும் பொய்யாட்டம், கோயிலாட்டம், அயிலாட்டம், எல்லா பலாய் பத்தரும் எந்த அளவுக்கு என்ற சகோதர சில கிராமங்களிலே நான் சமீபத்தில் ஒரு ஊருக்கு பயானம் சென்றது. அந்த ஊரிலே சொன்ன ஒரு வேதனையான உண்மை என்னவென்றால், ஊர் ஜமாத்தார ஒப்புக்கொண்டார்கள், இந்த பகுதியிலேயே சாராயம் அதிகமாக விற்பனையாவது எங்கள் ஊர் உருசன்னைக்குத்தான். இப்படி எல்லா விதமான ஹராம்களும் அரங்கேறக்கூடிய அந்த உருசை வருடத்திற்கு ரெண்டு தடவை மட்டும் நடத்தாதீங்க, தினந்தோறும் நடத்துங்க. நடத்தும் அதுக்கு நபிசுல்லாஹி அப்படி சொன்னாங்களாம். இதை பார்க்கக்கூடிய பாமர மக்கள் ஏன் அவங்களும் அரபி தானே சொல்றாங்க, அரபியில தான் அதிக சொல்றாங்க, அவங்களும் அரபி வாசங்களை தானே சொல்றாங்க, அவங்களும் உங்களை மாதிரி தாடி தானே வச்சிருக்காங்க, தொப்பி தானே வச்சிருக்காங்க, அவங்களும் உங்களை மாதிரி அஜித்குமார் மாதிரி ஆலிசா மாதிரி தானே பேசுறாங்க என்று பாமர மக்களாக நீங்கள் ஏமாந்து விடாதீர்கள் சகோதரர்களே. அப்படி ஏமாறாமல் இருக்க வேண்டும் என்றால் நீங்களும் கொஞ்சம் குரானையும் ஹதீஸையும் படிக்கணும். நீங்க அல்லாஹ்வுடைய குர்ஆனை கொஞ்சம் படிக்கணும், பெருமானாருடைய ஹதீஸ்களை கொஞ்சம் படிக்கணும். அப்பதான் எத்தனை ஷைத்தான்கள் வந்து வழிகெடுத்தாலும் உங்களை வழிகெடுக்காமல் இருக்க முடியும். நீங்க அப்படி இப்படி, எனக்கு உலகம் தான் முக்கியம், சம்பாத்தியம் தான் முக்கியம், என் வாழ்க்கை உண்டு, என் வாழ்க்கை உண்டு, வியாபாரம் உண்டு, யார் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன் என்று இருப்போம். என்ன சகோதரர்களே, ஷைத்தானுடைய ரூபத்தில் வரக்கூடிய இந்த பரேலவிகள் நிச்சயமா உங்களை வழிகெடுத்து விடுவார்கள். அதுல ஒண்ணுதான் இந்த பூரியா பாத்தியாரின் படம் சொன்னது. அடுத்து வரப்போறது ஷபே பராத் என்ற பெயரில் நடக்கக்கூடிய பிதாத்துகள், கபர்களில் சீரியல் லைட்டு போட்டு, கபர்களில் அலங்காரம் பண்ணி, தர்காக்களில் சீரியல் லைட்டு போட்டு, நீங்கள் கபருக்கு வாங்க, ஆண்களும் வாங்க, பெண்களும் வாங்க, எல்லாரும் கபருக்கு வாங்க, அவர்களுடைய ஃபத்வா. எம்பெருமான சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு பெண் கபர் ஜியாரத்துக்கு செல்வாளையினால் அவளை அல்லாஹ் சபிக்கின்றான், அல்லாஹ் சபிக்கின்றான், ஒரு பெண் கபர் ஜியாரத்துக்கு செல்வாளையினால் அவளை அல்லாஹ் சபிக்கின்றான் என்று சொல்லிவிட்டு, ஆண்களே பெண்கள் கபருக்கு செல்வதை அல்லாஹ் சபிக்கின்றான், ஆண்களாகி உங்களுக்கு நான் இதற்கு முன்னால் தடை செய்திருந்தேன் கபருக்கு செல்வதை, கபர் ஜியாரத்து செல்வதை தடை செய்திருந்தேன், இன்னி நஹீத்துக்கு மன் ஜியாரத்தில் குபூர், இதற்கு முன்னால் கபர் ஜியாரத்து செய்வதை உங்களை தடுத்திருந்தேன், ஆனால் இப்போ உங்களுக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன், ஃபசூருஹா, ஆண்களாகி உங்களுக்கு மட்டும் பெர்மிஷன் கொடுக்குறேன். ஏன் தெரியுமா? ஃபைன்னஹா துதக்கிருல் மௌத், அங்கே போனால் உங்களுக்கு மௌத்துடைய ஞாபகம் வரும், அதனால் கபருக்கு போயிட்டு வாங்க. மரணத்துடைய ஞாபகம் வரும், அந்த மரணத்துடைய ஞாபகத்தை வரவேற்பதற்காகத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கு ஏற்றார் போல் துவா கற்றுக் கொடுத்தார். என்ன துவா? ஒரு கபர்ஸ்தானுக்கு போனா ஒரு கபரை பார்த்தா அஸ்ஸலாமு அலைக்கும் தார கௌமில் மூமினீன், யஃபிர் அல்லாஹு லனா வலக்கும், மூமினான சகோதரர்களே, இங்கே அடக்கமாக இருக்கிற மூமினான மக்களே, அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பானா, அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களுக்கு சாந்தி சமாதானம் உண்டாகட்டும், யஃபிர் அல்லாஹு லனா வலக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக, எங்களுடைய பாவங்களை மன்னிப்பானாக, வான்தும சலஃப், நீங்கள் முன்சென்று விட்டீர்கள், ஓ இன்னா இன்ஷா அல்லாஹ் பிக்கும் லாஹிகூன், இன்ஷா அல்லாஹ் நாங்கள் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றோம். இந்த துவாவை ஒரு மூமின் அர்த்தம் விளங்கி இந்த கபருக்கு சலாம் சொல்வார் என்றால் அவருக்கு மரணத்துறை ஞாபகம் வராமல் இருக்குமா? மௌத்துடைய சிந்தனை வராமல் இருக்குமா? இதனால தான் எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஒரே காரணத்திற்கு அனுமதி கொடுத்தார்கள், கபருக்கு போங்க, கபருக்கு போய் மூத்துறை ஞாபகத்தை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். ஆனால் இன்றைக்கு சகோதரர்களே, நீங்க ஷபே பராத் அன்னைக்கு கபர்ஸ்தானுக்கு போகும்போதோ அல்லது மற்ற நேரங்களில் தர்காக்கு போகும்போதோ மனசை தொட்டு சொல்லுங்கள், எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த காரணத்திற்காக கபர் ஜியாரத்தை அனுமதித்தார்களோ அந்த மூத்துடைய ஞாபகம் எங்காவது யாருக்காவது வருகின்றதா? எப்படி வரும்? அங்கே விதவிதமான பெண்கள் விதவிதமான ஆடை அலங்காரங்களோடு லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு, மை போட்டுக்கிட்டு, தலை நிறைய பூ வச்சுக்கிட்டு, அங்கே தர்காக்கு வாசல்லையே அல்லது அந்த கபருக்கு வாசல்லையே பெரிய இவ்வளோ ஒரு அவரால் உயரத்துக்கு மூட்டை கட்டி குண்டு போட்டு அவன் பூ வச்சுட்டுருப்பான். அங்கே போகக்கூடிய பெண்கள் ரெண்டு மலம் பூ வாங்கி ஒரு மலம் கொண்டைக்கு ஒரு மலம் பாபாவுக்கு, இப்படி மல்லிகைப்பூ வாசனையோட விதவிதமான அத்தர் வாசனையோட அலங்கார அலங்காரமான பெண்கள் அழகான லைட் வெளிச்சத்திலே கலர் கலர் லைட் வெளிச்சத்திலே ஒரு பெண் வரும்பொழுது அந்த இடத்திற்கு செல்லக்கூடிய ஒரு ஆணுக்கு மௌத்துடைய ஞாபகம் வருமா, முதலீடு ஞாபகம் வருமா? ஆனால் அந்த பரே ஷபே பராத் என்று வந்து விட்டால் கபருக்கு வாங்க, கபர் வந்து ஜியார செய்யுங்க, கபரில் சீரியல் லைட் போடுங்க, விதவிதமான லைட் போடுங்க. சோதனை கபர் ஜியார செய்வது தவறல்ல, ஆனால் ஷபே பராத் அன்னைக்கு ஆண்களும் பெண்களும் ஒன்றாக போய் கபர் ஜியார செய்வது மிக பெரும் ஹராம். மற்ற நாளில் கபருக்கு போக இதில் என்ன பெரிய கூத்துண்டா? மற்ற நாளில் 6 மணிக்கு மேலே கபரிஸ்தான் பக்கம் போக மாட்டான் பேய் பிடிச்சிக்குன்னு சொல்லி, மற்ற நாள் 6 மணிக்கு மேலே கபரிஸ்தான் பக்கமே போக மாட்டான், மையவாடி பக்கமே போக மாட்டான் பேய் பிடிச்சிக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஒரு மூமியுடைய அழகு என்னவென்றால், எல்லா நாட்களும் கபருக்கு போங்க, வாரத்தில் ஒரு நாள் கபருக்கு போங்க, உங்களுடைய தாய் தந்தையர் இறந்து அவங்களை போய் ஜியாரத் செய்யுங்க, அவங்களுக்கான ஜியா துவா செய்யுங்க, உங்களுடைய முன்னோர்கள் இறந்திருந்தா அவங்க பாட்டனால் இருந்து அவங்களுக்கு துவா செய்யுங்க, உங்களுடைய சகோதரர்கள் உறவினர் இறந்திருந்தா அவங்களுக்கு போய் துவா செய்யுங்க, அந்த கபராளிகளுக்கான துவா செய்யுங்க, அங்கே போய் கரு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு கற்றுக் கொடுத்த துவா சொல்லுங்க, அஸ்ஸலாமு அலைக்கும் தாரல் கௌமில் மூமின் என்ற அழகான துவா ஓதுங்க, இதெல்லாம் அனுமதிக்கப்பட்டவை. ஆனால் ஷைத்தான் இதெல்லாம் செய்யவிட மாட்டான், இந்த பிதாத்துகளையும் ஹுராஃபாத்துகளை தான் செய்ய ஷைத்தான் செய்யவிடுவான். ஏன்? இதில் இந்த பரேலர்களுடைய வயிற்று பிழைப்பு நடப்பதினால். சரிங்க ஹசரத், நாங்கள் அந்த ஷபே பராத்துங்கிற பேரில் அந்த கபரிஸ்தானுக்கெல்லாம் போகிறதில்லை, தர்காக்கெல்லாம் போகிறதில்லை, மகரிபுக்கு பிறகு ஒரு 3 யாசின் ஓதி துவா செய்கிறோம், முதல் யாசினுக்கு பிறகு 2 அபிவிருத்திக்காண்டியும், 2வது யாசினுக்கு பிறகு ஆயுள் நீடிக்கிறதுக்காண்டியும், 3வது யாசினுக்கு பிறகு பலாய் முசீபத்துகள் நீங்கிறதுக்காண்டியும் நாங்கள் துவா செய்ய போகிறோம், இது செய்யலாமா? எம்பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸில் சொல்கிறார்கள், மறுமையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய கைகளால் தங்களுடைய உம்மத்தினருக்கு ஹவுதுல் கௌசர் தராகத்தில் நீர்ப்பருகி கொடுத்து கொண்டிருப்பார்கள் தங்களுடைய கைகளால் புனிதமான கரங்களால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹவுதுல் கௌசர் தண்ணீர் அள்ளி கொடுத்து கொண்டிருப்பார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு, எனக்கு, நம்முடைய குடும்பத்தார், உறவினர்கள், சொந்த பந்தங்கள், உலகத்தில் அனைத்து முஸ்லிமான மக்களுக்கும் ரப்பல் ஆலமீன் இந்த பாக்கியத்தை கொடுப்பானாக. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கையால் இன்ஷா புனிதமான ஹவுதுல் கௌசர் தராத்தை நாம் எல்லாம் வாங்கி குடிப்போம். அந்த நேரத்தில் ஒரு கூட்டம் வரும், அவர்களை மலக்குமார்கள் தடுத்து விடுவார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, மலக்குகளே, இவர்களும் என்னுடைய உம்மத்தினர் தானே, வர சொல்லுங்க என்று சொல்லும் பொழுது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மலக்குமார்கள் சொல்வார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னஹும் மின் உம்மத்திக்கும், உங்களுடைய உம்மத்தை சார்ந்தவர்கள் தான், ஃப இன்னக லா தாரிஃபு மா அஹ்தஸு அபாதர், ஆனால் உங்களுக்கு பிறகு உங்களுடைய மார்க்கத்தில் இல்லாத புது புது அனாச்சாரங்கள் எல்லாம் ஏற்படுத்தி உங்களுடைய மார்க்கத்தையே குழப்பியவர்கள் இந்த பாவிகள், இவர்களுக்குமா நீங்கள் தண்ணீர் கொடுக்க போகிறேன்னு சொல்லும் பொழுது மகளன் மகளன் என்னை விட்டு தூரமாக செல்லுங்கள், தூரமாக செல் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறிவிடுவார்கள். அல்லாஹ் அந்த நிலையில் நம்மை பாதுகாப்பானாக. அந்த அடிப்படையில் தான் இந்த யாசின் ஓதுவது என்பது பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கல்புல் குர்ஆன் அலாலி குல்லி ஷைன் கல்பு, ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு கல்பு உண்டு, இதயம் உண்டு, குர்ஆனுடைய இதயம் யாசின் சூரா. இது எப்ப வேணாலும் ஓதுங்க, நன்மை உண்டு, எந்த நேரத்தில் வேணாலும் ஓதுங்க, நன்மை உண்டு. ஆனால் ஷபே பராத் அன்னைக்கு மகரிபிலிருந்து இஷாக்குள்ளே 3 யாசின் ஓதணும், முதல் யாசின் ஆயுள் அபிவிருத்திக்காக, 2வது யாசின் ரிசுக் அபிவிருத்திக்காக, 3வது யாசின் பலா முசீபத்துக்காக, யார் கற்றுக் கொடுத்தது? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்ததா? சத்திய சஹாபாக்கள் செய்தார்களா? மரியாதைக்குரிய 4 இமாம்கள் சொன்னார்களா? நம்முடைய முன்னோர்கள் அஸ்லாஃபு சலஃபு சாலிஹீன்கள் செய்தார்களா? இல்லையே சகோதரர்களே, இல்லையே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், ஒரு விஷயத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுக்கிறார் என்றால் நிச்சயமாக அந்த விஷயத்தினுடைய கூலியாக ரசூலுல்லாஹ் மறுமையைத்தான் சொல்வார்கள். அதனுடைய கூலியாக ரசூலுல்லாஹ் மறுமையைத்தான் சொல்வார்கள், கபருடைய அதாவிலிருந்து பாதுகாப்பு கிடைக்கும், கபூர்ல உனக்கு ஒளி கிடைக்கும், ஆகரத்துல நன்மை கிடைக்கும், அல்லாஹ்வுடைய திருப்தி கிடைக்கும், அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும், நரகத்துல பாதுகாப்பு கிடைக்கும், இப்படின்னு தான் சொல்லுவாங்க. ஆனா இதுல பாத்தீங்கன்னா மூன்றுமே உலக நோக்கம். என்ன, முதல் யாசின் வந்ததுக்கு அப்புறம் ஆயுள் நீடிக்கணுமா, ரெண்டாவது யாசின் வந்ததுக்கு அப்புறம் பரக்கத்து நிறைய வரணுமா, டப்பு பணம் நல்ல கோடி கோடியா பணம் வரணுமா, மூன்றாவது யாசின் வந்ததுக்கு அப்புறம் பலா முசீபத்தெல்லாம் போயிடணுமா, இது ஏதாவது ஒரு விஷயம் வந்து ஆகரத்திற்குதா, அல்லாஹ்வுடைய மகஃபிரத்திற்குதா, அல்லாஹ்வுடைய பாவ மன்னிப்பு இருக்கிறதா? ஒரு மூமின் தன்னுடைய உலகத்தில் செய்யக்கூடிய எந்த காரியத்துக்கும் எந்த அமலாக இருந்தாலும் அவன் மறுமை நோக்கமாக செய்ய வேண்டும். இன்னமா தோஃபுன உஜூரஹும் யௌமல் கியாமா ரப்புல்லாஹி சொல்கின்றான். நீங்க செய்யக்கூடிய எந்த காரியமாக இருந்தாலும் மறுமையில் தான் அல்லாஹ்விடத்தில் கூலி கிடைக்கும் ரப்புல்லாஹி சொல்கின்றான். ஆனால் உலக மக்களுடைய உலக வெறியை பயன்படுத்திக் கொண்டு, இயல்பாக மனிதர்களுக்கு இருக்கக்கூடிய உலக மோகத்தை பயன்படுத்திக் கொண்டு இந்த பிதாத்தெல்லாம் செய்ய உங்களுக்கு இதெல்லாம் கிடைக்கும் என்று இந்த பரேலவிகள் கற்றுக் கொடுத்ததற்கும் இஸ்லாத்திற்கும் எந்த சம்பந்தம் இல்லை சகோதரர்களே. இந்த பரேலவிகள் இவர்கள் கொஞ்ச காலம் அடங்கி போயிருந்தாங்க, இப்ப சில சமீப காலமாக தங்களுடைய ஃபித்னாக்களை வளர்ப்பதற்கு கேரளால இருந்தும் துபாயில இருந்து சில எஜமானர்கள் அவர்களுக்கு எலும்பு துண்டில் வீசுகிறார்கள். இந்த வாங்கிய எலும்பு துண்டுக்கு விசுவாசமாக வாழாட்டக்கூடிய ஜீவன்களாக இவர்கள் சில பத்திரிகை நடத்துகின்றார்கள், பிரச்சாரம் செய்கின்றார்கள். சமீபத்திலே ஒரு பத்திரிகை சுன்னத் ஜமாத் என்ற பெயரில், அகலு சுன்னா ஏதோ ஒரு பத்திரிகையில, அந்த பத்திரிகையே எவ்வளவு தரமான பேப்பர்ல தரமான தாளில் நல்ல வடிவமைச்சு எல்லாருக்கும் ஓசியில் அனுப்பி வைக்கிறாங்க. அந்த பத்திரிகையை 20 ரூபா 30 ரூபா விலை போட்டு எல்லாருக்கும் ஓசியில் அந்த புத்தகம், ஓசியில கூட படிப்பதற்கு தகுதி இல்லாத அந்த உதவாக்கிற குப்பையில என்னென்ன அனாச்சாரங்கள் என்றார் சகோதரர்களே. அதுல ஒருத்தர் கேள்வி கேட்கிறார், ஒரு நபரு செவ்வாய்க்கிழமையில பெருநா இது கல்யாணம் வைக்கக்கூடாதுன்னு சொல்றாங்களே, செவ்வாய்க்கிழமை வந்து அது நல்ல நாள் இல்லைன்னு சொல்றாங்களே, இது சரியா அப்படின்னு கேள்வி கேட்கிறாரு சகோதரர். மூமின் என்ன பதில் கொடுக்கணும்? செவ்வாய்க்கிழமை கெட்ட நாள் என்பது யாருடைய கலாச்சாரம்? இது பிராமணர்களுடைய கலாச்சாரம், பிராமணர்கள் இந்துத்துவாவில் ஏற்படுத்திய கலாச்சாரம். இது அவர்கள் தங்களுடைய கொள்கையை வைத்து மக்களை வெளியெடுப்பதற்காக ஏற்படுத்திய கலாச்சாரம். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை என்பது அது நகசுடைய நாள், அது ஒரு கெட்ட நாள், அது ஒரு பீட நாள், நல்ல காரியம் நடத்தக்கூடாது என்று எம்பெருமானா சல்லல்லாஹு கற்றுக் கொடுத்தது என்ன? லா தசுப்பு தஹர வ அனதஹுர். அல்லாஹ் சொல்வதாக பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ் குதுசில சொல்லாங்க, லா தசுப்பு தஹர், காலத்தை திட்டாதீர்கள், கெட்ட நாள் நல்ல நாள் என்று திட்டாதீர்கள், நேரத்தை திட்டாதீர்கள், அனத்தகர் நானே காலமாக இருக்கின்றேன். அல்லாஹ் சொல்றான், நானே காலமாக இருக்கின்றேன். செவ்வாய்க்கிழமை என்று கெட்ட நாள் என்று சொன்னால் அந்த செவ்வாய்க்கிழமையை படைத்த நான் கெட்டவன் என்று பொருள். செவ்வாய்க்கிழமை ஒத்த கெட்ட நாள் என்று சொன்னால் அந்த செவ்வாய்க்கிழமை படைத்தது நான், அந்த செவ்வாய்க்கிழமையாக இருப்பது நான், நானே தகர், நானே காலமாக இருக்கின்றேன், என்னையே கெட்டவன் என்று சொன்னதுக்கு பொருள் ரப்புல்லாஹி சொல்கின்றான். ஆனா இந்த மூதேவி பத்திரிகையில இந்த ஆள் எழுதுகிறார் எப்படி என்றால், செவ்வாய்க்கிழமை என்பது அது ஒரு மோசமான நாள், அது அல்லாஹ்வுடைய அதாப இருக்கிற நாள், அந்த நாளில எந்த விதமான நல்ல காரியங்களும் செய்யாமல் இருக்கதான் நல்லது. அதுக்கு ஆதாரம் என்ன? அகலு சுன்னத்துல் ஜமாத்துடைய கொள்கைப்படி, அதுல ஒரு வார்த்தை சேர்த்துட்டு, அகலு சுன்னத்துல் ஜமாத்து கொள்கைப்படி செவ்வாய்க்கிழமையில எந்த காரியமும் செய்யக்கூடாது. சமீபத்தில் ஏன்னா எனக்கு ஓசியில் வருது அந்த பத்திரிகை, சமீபத்தில் அந்த பத்திரிகையில ஒரு கடைசி ஒரு பார்க்க பார்க்கும்போது அதில் இந்த பூரியா பாத்தியாவை பத்தி ரொம்ப கண்டிச்சு எழுதியிருந்தாங்க. என்னோட பூரியா பாத்தியா பத்தி கண்டிச்சிருக்காங்களே, ஏதோ நல்ல புத்தி வந்துருச்சு படுத்துருது, இதாயத்து வந்துருச்சு படுத்துருது அப்படி உள்ள படிச்சு பார்த்தா பூரியா பாத்தியா என்பது பிதாத், அது செய்யக்கூடாது, மார்க்கத்தில் ஆதாரம் இல்லாதது. ஏன் தெரியுமா? முஸ்லீம்கள் நிகழ்ச்சி என்றாலே, முஸ்லீம்களுடைய ஃபாத்தியா என்றாலே அதுல கறியும் பிரியாணியும் இருக்கணும். ஆனா இந்த பூரியா பாத்தியாவில் விளையாட்டு சொல்லுங்க, என்கிட்ட வாங்க பத்திரிகை எடுத்துக்காட்டுறேன், கீழே ரூபாங்க எடுத்துக்காட்டுறேன் பத்திரிகை. முஸ்லீம்கள் ஃபாத்தியா என்றால் கறியும் பிரியாணி இருக்கணும், அதற்கு மாற்றமாக இங்க கறி பிரியாணி எல்லாமே ஒரு வெறும் சைவ உணவை வச்சு செய்வது, இது எப்படி இஸ்லாமிய நிகழ்ச்சியாக ஆகும்? அதில் எழுதியிருக்காங்க. என்ன ரசூலா சொல்றாங்களா, உணவில நல்ல உணவு கறின்னு ரசூலா சொல்லி எங்க சொன்னாங்கன்னு தெரியல, அதையும் எழுதிருக்கா, உணவில நல்ல உணவு கறின்னு சொல்லிட்டாங்க. அதனால கறி வச்சு ஓதுற ஃபாத்தியா தான் சரியான ஃபாத்தியா, கறி இல்லாம வெறும் பூரியை வச்சு கீரை வச்சு ஒரு சைவ உணவு வச்சு பாத்தியா தான் அது என்ன ஃபாத்தியா? அது பிராமணர்கள் ஃபாத்தியா, கறி வச்சு ஓதுறது இஸ்லாமிய ஃபாத்தியா. எதற்காக சொல்லுங்க சகோதரே, இவர்களையும் பார்த்து பாமர மக்கள் நினைக்கிறார் என்றால் அது ஏன் சார்? அவங்களும் நல்லா அதிக சாதாரணத்தில் தானே எழுதுறாங்க, இது எப்படி தப்பாகும், இது எப்படி தவறா இருக்கும்? அதுவும் அவங்களும் குரானில் தானே எழுதுறாங்க. எதையாவது நம்மளுடைய வளமை என்னென்ற சகோதரே, அரபியில் என்னத்தையாச்சும் உளறினா உடனே குரான்ற வேண்டியது, ஏன்னா நமக்கு அரபி தெரியாது இல்லை, குரான் ஓத கூட நமக்கு தெரியாது. குரான் அப்புறம் எங்க மொழிபெயர்ப்பு பாக்குறது, அப்புறம் எங்க அர்த்தம் பாக்குறது, அப்புறம் எங்க தர்ஜுமா பாக்குறது, நம்மள பல பேர் குரான் ஓத கூட தெரியாது. அதனால அரபியில் எதையாவது உளர்னா உடனே அது மார்க்கம், அது வேதம் நம்பிடுறது. என்ன அரபியில் இருந்தாலும் எடுத்து பாக்கிறதுக்கு வச்சுக்கிறது. நம்முடைய இந்த பலகீனத்தை தான் சகோதரர்களே ஷைத்தான்கள் பயன்படுத்திக் கொள்கிறார்கள். நீங்களும் கொஞ்சம் குரான் ஓத கத்துக்குங்க, தர்ஜுமாவை பாருங்க, எனக்கும் கொஞ்சம் விஷயம் தெரியும் ஹஸ்ரத், யாராவது உங்களுக்கு சொன்னா எனக்கும் கொஞ்சம் விஷயம் தெரியுங்க, அல்லாஹ் குரான்ல சொல்றான் பாருங்க என்று எடுத்து காட்டுங்கள். ரப்பல் ஆலமீன் சூரத்துல் கஹ்ஃப்ல சொல்றான் பாருங்க, இந்த நிராகரிப்பாளர்கள், அல்லாஹ் நிராகரிப்பாளர்கள் அல்லாவை தவிர வேறு யாரை தங்களுடைய அவுளியாக்களாக யாரை தங்களுடைய இறை நேசர்களாக எடுத்துக்கொண்டாலும் அவர்களே அல்லாஹ் இறை நிராகரிப்பாளர்கள். இந்த நிராகரிப்பாளர்கள் எத்தகைய இபாதி மின் துணியா அவுளியா, என்னை விட்டு விட்டு என்னுடைய அடியார்களை அவுளியாக்களாக எடுத்துக்கொள்ள நினைக்கின்றார்களா? அவன் தன்னுடைய நேசனாக, தன்னுடைய பிரியத்திற்குரியவனாக, தன்னுடைய வழியாக, தன்னுடைய பாதுகாவலனாக, தன்னுடைய எல்லா பிரச்சனையும் தீர்க்கும் வல்லமை மிக்கவனாக என்னை அல்லவா எடுத்துக்கொள்ள வேண்டும்? என்னையெல்லாம் தன்னுடைய அவுளியாவாக ஆக்கிக் கொள்ள வேண்டும்? அதை விட்டுவிட்டு மின் தூணி, என்னை விட்டுவிட்டு என்னுடைய அடியார்கள் எவனோ ஒருத்தரை பிடிச்சி இவர் தான் அவுளியா என்று அவர்களை அவுளியாக ஆக்கிக்கொள்ள ஆசைப்படுகின்றானா? இன்னா இப்படிப்பட்டவர்களுக்கு தங்குமிடமாக நரகத்தை நாம் சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றோம். எவனோ என்னை விட்டுவிட்டு மனிதனுடைய கபூர்ல போய் அவுளியாக்களே, நாதாக்களே, நீங்க தான் என் பிரச்சனையை தீர்க்கணும், நீங்க தான் எனக்கு புள்ள வரம் கொடுக்கணும், நீ தான் என் பிரச்சனை தீர்த்து வைக்கணும், நீங்க தான் எனக்கு சொர்க்கத்தை தரணும். ஏன்னா அவுளியாக்கிட்ட போற என்னைக்கு சொர்க்கத்துல கேட்க மாட்டான், அவன் கேக்குது போற துன்யாவை தானே. பரக்கத்து வரணும், லாபம் வரணும், சந்தோஷமா இருக்கணும், குமருக்கு காரியம் நடக்கணும், குமருக்கு கல்யாணம் நடக்கணும், புள்ள வரணும், இது எல்லாம் துன்யா சம்பந்தப்பட்டது. எல்லாம் நீங்க தான் தரணும்னு சொல்லி அல்லாஹ்வை விட்டுவிட்டு அவுளியாக்கிடத்தில் போய் கையெழுந்து பொழுது அப்துல்லா சொல்கின்றான், இன்னா ஆத்ததுனா ஜஹன்னமலில் காஃபிரீன் நுஸ்லா, இப்படிப்பட்ட காஃபிர்களுக்கு நாம் நரகத்தை சித்தப்படுத்தி வைத்திருக்கின்றோம். குல் நபியே, நீங்கள் கேளுங்கள், ஹல் நுனபியுக்கும் பில் அக்ஸரீன் ஆமாலா? மக்களே, அமல்கள் செய்தும், நிறைய அமல்கள் செய்தும், நிறைய இபாதத்துகள் செஞ்சும் நஷ்டமான பாவியில் உங்களுக்கு சொல்லவா? ஒருத்த அமலே செய்யல நஷ்டமாகறான், அது பெரிய ஆச்சரியமான விஷயம் அல்ல. ஒருத்த அமலே செய்யல நஷ்டவாளியாட நரகத்துக்கு போறான், இது பெரிய ஆச்சரியமான விஷயம் அல்ல. இவன் அமல்கள் செய்தும், இபாதத் என்ற பெயரில் எதையோ கஷ்டப்பட்டு செய்தும், அதற்காக முயற்சிகள் மேற்கொண்டும் இவன் நரகத்துக்கு போறானே, இவர் யார் என்று சொல்லட்டுமா? நபியே என்று கேளுங்கள். அல்லாஹ் சொன்ன சூரத்துல் காஃபில், குல் நபியே நீங்க சொல்லுங்கள், ஹல் நுனபியுக்கும் பில் அஹ்சரின அமலா, அமல் செய்தும் நஷ்டவாளிகள் யார் என்று சொல்லட்டுமா? அல்லதீன வல்ல சஅயுஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா, அவர்கள் உலகத்தில் செய்த எல்லா முயற்சிகளும் பாழா போச்சு. அவன் செஞ்ச பூரி, அவன் செஞ்ச கீரு, அவன் செஞ்ச பாயாசம் எல்லாம் பாழா போச்சு. அதுக்காண்டி செலவழிச்சது பாழா போச்சு. அவன் தர்காக்கு உண்டியில் கொண்டு போடுறது பாழா போச்சு. சாபு மார்கள் கொண்டு போய் கொடுத்தது பாழா போச்சு. பந்தல் போடுறது பாழா போச்சு. லைட்டு போடுறது பாழா போச்சு. பாட்டு கச்சேரி நடத்தது பாழா போச்சு. இதற்காக எத்தனை லட்ச லட்சமா செலவழிச்சார்களோ அத்தனை பாழா போச்சு. ரப்பல்லாஹ் சொல்கிறான், அல்லதீன வல்ல சஅயுஹும் ஃபில் ஹயாத்தி துன்யா, துன்யா வாழ்க்கையில, உலக வாழ்க்கையில அவர்கள் செய்த அத்தனை முயற்சிகளும் பாழாகிவிட்டன. ஆனால் ஓஹம் யஹசபூன், அவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் தெரியுமா? அல்லாஹ் யஹ்சினுன சுனா, நாம ரொம்ப நல்ல காரியம் செய்யணும் நினைச்சிட்டு இருக்கிறான். எவ்வளவு தெளிவா சொல்றான் பாருங்க ரப்பல் ஆலமீன். அவன் செய்த அத்தனை முயற்சிகளும் பாழா போச்சு, ஆனா அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கிறான்? நம்ம ரொம்ப நல்ல காரியம் செய்யணும் நினைச்சிட்டு இருக்கிறான் என்று நபியே நீங்கள் கேளுங்கள். இப்படிப்பட்ட நஷ்டவாளி உனக்கு சொல்லட்டுமா என்று கேளுங்கள். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த விஷயத்தில் நாம் முஸ்லீம்கள் தெளிவாக இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய குர்ஆனை ஓத கற்றுக்கொள்ள வேண்டும். அதனுடைய தர்ஜுமா விளக்கத்தை கொஞ்சமாவது பார்க்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்கள் இன்னைக்கு எவ்வளவு மொழிபெயர்ப்பு வந்துருது, நாம கொஞ்சம் படிக்கணும். ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒதுக்கி அல்லாஹ்வுடைய குர்ஆனையும் ரசூலுல்லாஹ்வுடைய ஹதீஸ்களையும் நம்ம மொழியில படிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. கொஞ்சம் நீங்க படிச்சு விவரத்தோடு இருந்தீங்கன்னா எந்த ஷைத்தான் உங்களை வழிநடத்தி விட முடியாது. இல்லை என்றால் இது பெரிய பெரிய தலப்பா, பெரிய பெரிய தாடி, பெரிய பெரிய தொப்பி, பெரிய பெரிய அரபு வாசகங்கள், பெரிய பெரிய நீண்ட அங்கிகள், பெரிய பெரிய கலர் கலரா போட்டிருந்து ஷைத்தான்கள் உங்களை ஏமாற்றுவார்கள். அந்த ஏமாற்றுதலுக்கு, குறிப்பாக அந்த பரேலவி ஷைத்தான்களை ஏமாற்றுதலுக்கு பலிகடா ஆகிவிட வேண்டாம் என்று உங்களை எச்சரிக்கின்றேன். வல்ல ரப்புல் ஆலமீன் கடைசி வரை மூமினாக இருந்து மூமினாக மரணிக்கக்கூடிய பாக்கிய தந்தருள்வானாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துகளை நூற்றுக்கு நூறு பின்பற்றி அந்த ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய ஷஃபாத்துக்கு தகுதியான மக்களாக அல்லாஹ் மரணிக்க செய்யக்கூடிய பாக்கிய தந்தருள்வானாக. ஷைத்தான் எந்த ரூபத்தில் வந்து, எந்த அடையாளத்தில் வந்து, எந்த போர்வையில வந்து, எந்த பாதையில வந்து நம்மளை வழிகெடுத்தாலும் வெளியிட்டு போகாமல் இருக்கக்கூடிய ஈமானுடைய தௌஃபீக் ரப்பல் ஆலமீன் தந்தருள்வானாக. வாஹிர தாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.